முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக You're my diamond girl, my diamond, diamond, diamond girl I love to see you smiling girl, you're smiling, smiling, smiling girl You're my honey girl, my honey, honey, honey girl My diamond, diamond, diamond girl, you're smiling, smiling, smiling girl Look into her eyes, I get butterflies I'm so glad she's with me and not other guys I'd like to see another try, but she's my wife Yeah, yeah, I'm living a high life Muttukal sirikum nilatil tiktikum ninai pai pidaikum Muttukal sirikum nilatil tiktikum ninai pai pidaikum Muttukal sirikum nilatil tiktikum ninai pai pidaikum Muttukal sirikum nilatil tiktikum ninai pai pidaikum பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் Let me break it down, I'm taking the top spot She doesn't know it, but I've got a soft spot I got love for the money And of course, well, I've got love for my honey She's so cute, I can't wait to hit town I'm gonna throw a party, invite everyone round To see my wife, to see the life that I'm gonna live Think of the beautiful kids that she's gonna give She's so fine in diamonds Can't wait to hit the club and she's whining She's